त्वद्भक्तिपोतमवलम्बितुमक्षमाणाम् पारम् परम् वरद गन्तुमनीश्वराणाम् स्वैरम् निलङ्घयिषताम् भववारिराशिम् त्वामेव गन्तुमसि सेतुरभङ्गुरस्त्वम्। ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து 31வது பத்தியம். 30வது பத்தியத்தில் அஞ்சலி வைபவத்தை தன்னுடைய கவிதா பிரபாவத்தை கொண்டு நமக்கு காட்டி கொடுத்தார், அழகாக அதை சாதிச்சார். இப்போ 31வது பத்தியத்தில் பக்தி பிரபத்தி ரெண்டுமே உபாயம், ரெண்டுமே உபாயம்னு சொல்லச்சே ஒருத்தரே ரெண்டுத்துக்கு எலிஜிபிளாக இருக்க முடியாது, எய்தர் பக்தி ஆர் பிரபத்தி அப்படின்னு தாத்பரியம். பக்தி யோகத்துக்கு எலிஜிபிள் இல்லாதவா பிரபத்தியை மேற்கொள்ளலாம். இப்போ பக்திக்கும் பிரபத்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாசி டிஃபரன்ஸை ஒரு எக்ஸாம்பிள் வச்சுன்னு காட்டுறார். மேலும் பக்தி யோகத்துக்கு எலிஜிபிலிட்டி இருந்தாலும் பிரபத்தியை மேற்கொள்றதுக்கு ஒரு சிலருக்கு அருகத்தை இருக்கு. அதை அழகாக மூன்று லெவலை வச்சுன்னு இந்த பத்தியத்தில் சாதிக்க போறார். முதல்ல சம்சார சாகரம், சம்சாரத்தை சாகரத்துக்கு ஒப்பிடுறது வழக்கம், கன்வென்ஷன். இப்ப சம்சார சாகரத்தை கடக்கணும்னு சொன்னா ஒரு படகு வேணும், ஒண்ணுமே இல்லாத பட்சத்துல. இப்ப அந்த படகு ஷிப்பு இல்ல இது வேணா வச்சுக்கலாம், ஓடம். இப்ப அந்த படகு ஷிப்ப முதல்ல ஏறறதுக்கு இது ஒரு வந்து சாதாரண படகு இல்ல, ஒரு பிரிவிலேஜ்டு படகு. பிரிவிலேஜ்டு படகுன்னு சொன்னா அதுல என்ட்ரி பாஸ் எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு தான் என்ட்ரி பாஸே உண்டு. இப்ப இது என்ன குறிக்கிறது, என்ன குறிக்கிறதுன்னு கேட்டால் பக்தி யோகத்தை கம்பேர் பண்ணுறோம். அதனால் பக்தி யோகத்தில் பக்தி யோகத்தை மேற்கொள்றதுக்கு எல்லாருக்கும் தகுதி கிடையாது. தகுதி இருக்கலாம் பிறப்பினால, ஆனால் ஞானம் இல்லாமல் சில பேர் இருப்பா. ஸோ அப்போ அவளுக்கு தகுதி இருந்தாலும் அந்த படகுல ஏறத்துக்கு உண்டான ஞானம் இல்லை. ரெண்டாவது, ஞானம் இருக்கு ஆனால் சக்தி இல்லை. ஏன்னா பக்தி யோகம்ன்றது வெறும் ஞானம் தான் அது பிரதானமாக இருந்தால் கூட அதுக்கு அபியாசாதிகள்லாம் தேவை. அஷ்டாங்க யோகம்னு சொன்னா யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதினு எட்டு அங்கங்கள், ஒவ்வொன்றும் கஷ்டமான அங்கங்கள், கஷ்டமான அங்கம். அப்ப தேகமானது நம்ம வசத்துல இருக்கணும், நம்ம இந்த தேகத்துக்கு ஈஸ்வரனா இருக்கணும். ஈஸ்வரனா அதுல லார்டுன்னு அர்த்தம், நம்மளோட கமாண்ட்ல இந்த சரீரமானது இருக்கணும். பொதுவா ஷிப் ஜெர்னின்னு சொன்னோம்னா அதுல ஏகப்பட்ட துரவஸ்தைகள் உண்டு, அவ்வளவு ஈஸி இல்ல. சி சிக்னஸ்னு ஏகப்பட்ட வியாதிகள் வரலாம். அந்த ஷிப் ஜேர்னி ஒரு ஆர்டுவஸ் ஜேர்னி, அந்த ஜேர்னியை சமாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு சரீரம் போகணும். அது மாதிரி பக்தி யோகம் மேற்கொள்றதுக்கு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சரீரமானது தேவை. இப்போ அந்த அந்த சக்தி இல்லாமல் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம் ஆனால் இப்போ சக்தி இல்லை. இது ரெண்டாவது, ஞானமே இல்லாமல் இருக்கிறது ஒன்று, ஞானம் இருந்து சக்தி இல்லாமல் இருக்கிறது ரெண்டாவது. அல்லது மூணாவது, நான் இத்தனை மணிக்கு போய் சேரணும், நாளைக்கே போய் சேரணும், ஒரு துறையோடு இருக்கிறவா. ஏன்னா ஷிப்ன்றது எனக்கு பிடிக் பண்ண முடியாது, கடலை கடந்து போகச்சு எவ்வளவோ இன்னல்கள் இருக்கிறதுக்கு, எவ்வளவோ அப்டக்கல்ஸ் இருக்கு, அதை தாண்டி இத்தனை மணிக்கு போகும்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த டிலேவை பொறுத்துக்க முடியாத இம்பேஷண்டா இருக்கிறவ. ஸோ மூன்று அதிகாரிகள் என்னன்னு கேட்டா, முதல்ல வந்து அந்த ஷிப்ல ஏறத்துக்கே எலிஜிபிலிட்டி இல்லை, அல்லது எலிஜிபிலிட்டி இருக்கு ஞானம் இல்லை. ரெண்டு, ஞானம் இருக்கு ஆனா அந்த ஷிப் ஜேர்னியை தாங்கிக்கிறதுக்கு உடம்பு சக்தி இல்லை. ரெண்டு, இல்ல சக்தியும் இருக்கு ஆனா அந்த டிலேவை பொறுத்துக்கிறதுக்கு பேஷன்ஸ் இல்ல. அப்ப துறையா துறையோட இருக்காவா. இப்படி இந்த மூணு பேருக்கு என்ன கதி இப்போ அப்படின்னு சொன்னா, இப்ப இதுல சுவாரஸ்யம், அந்த ஷிப்ல ஏற முடியாதவான ஒரு கேட்டகரி இருக்கா, அவ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வந்துடுறா. அப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரி ரெண்டு பேரு, ஒன்னு பக்தி யோகத்தை மேற்கொள்றதுக்கு அதிகாரியா இருக்கா பிறப்பினால ஆனா ஞானம் இல்ல, அல்லது அதிகாரமே இல்ல. சோ அப்ப பக்தி யோகத்தை மேற்கொள்றதுக்கு அதிகாரம் இருந்தும் அதை மேற்கொள்ளாதவா, அல்லது அதிகாரமே இல்லாம இருக்கக்கூடிய பிரபன்னால். இப்ப இவாளுக்கு என்ன கத்தினா, எம்பிரமான என்ன பண்றான்னு கேட்டா, அந்த சம்சார சாகரத்துக்கு நடுவுல அழகா ஒரு பாலமா அவனே இருக்கானா, அவன் மேல ஏறி அவனை அடையறதுக்கு ஒரு உதாரணமா சேத்துகுன்னு சாதிக்க போறார். இதே ஐடியாவை வேகா சேத்து சோதரத்துல சாதிச்சிருக்காரு, நம்ம பாத்திருக்கோம். ஈஷ்டே கமயித்தும் பாரம் ஏஷ சேத்துர அபங்குரஹா, இங்கேயும் அதே அபங்குர சேத்து அபங்குரஹா நீங்க சாதிக்க போறார். இந்த காலத்து எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, இந்த எஸ்கலேட்டர்னு சொல்றோம் இல்லையா, எஸ்கலேட்டர் லிப்ட் இல்ல, லிப்டும் வச்சுக்கலாம். அல்லது இந்த ஏர்போர்ட்ல நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருப்பேன், ஏர்போர்ட் எல்லாம் பார்த்தோம்னா வெறுமை ஏறி நிக்க வேண்டியதுதான், அதுல நடக்கவே வேண்டாம், அதுவே கொண்டு போய் ரொம்ப தூரத்துல போய் சேர்த்துடுறது. அப்ப படிக்கட்டா இருந்தா கூட ஏறி சிரமம் பண்ணும், பிரிட்ஜா இருந்தா கூட நடந்துதான் ஆகணும் முட்டையை தூக்கிட்டு. ஆனா இந்த எஸ்கலேட்டர் பாவிச்சுட்டோம்னா எம்பெருமான நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டியதுதான், அங்க போய் இறங்க வேண்டியது, ரெண்டு காரியம் தான். ஆக மொத்தம் அதுவே கொண்டு போய் சேர்த்துடுறது. அந்த மாதிரி இந்த காலத்து எக்ஸாம்பிள் பார்த்தா இந்த சேத்துகுன்றதை நம்ம எஸ்கலேட்டர்னு வச்சுக்கலாம். ஏர்போர்ட்லாம் வச்சிருக்கா பாருங்க, லாங் சில ஏர்போர்ட்ஸ் ரொம்ப பெருசு, அந்த ஏர்போர்ட்டை கடக்கிறதுக்கு அவ பெரிய பெரிய அந்த இதெல்லாம் வைக்கிறா, அந்த அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் இருக்கு, மிஷின்ஸ்லாம் இருக்கு, அது மாதிரி வச்சுக்கலாம்னு தோன்றது. அந்த ஐடியாவை பக்தி பண்ண முடியாதவா அல்லது பக்தியோகத்தில் போக முடியாதவா எம்பெருமானை பிரபத்தி அடைந்தால் அவனே என்ன பண்றான், பக்தியோகத்தினால் என்னென்ன எப்படி கடக்க முடியுமோ அதை பிரபன்னால அவனே கடக்க வைக்கிறான்னு அழகா சாதிக்கிறார். வரத வரந்தரும் பெருமாளே அருளாளனே, த்வத் பக்தி போதம் அவலம்பித்தும் அக்ஷமானாம். த்வத் பக்தி, த்வத் பக்தி நாச்சி, த்வத் பக்தினா த்வயி பக்தி, உன்னிடத்தில் பக்தி அல்லது உன்மீது பக்தி, உன்னிடத்தில் பக்தி. இந்த பக்தி யோகம், பக்தினா பக்தி யோகம், அஷ்டாங்க யோகத்தை நம்ம பொதுவா பக்தி யோகத்துல சேர்க்கறதுண்டு. இப்ப இந்த பக்தி யோகம் ஆகிய போத்தம், போத்தம்னா படகு அல்லது ஓடம் அல்லது ஷிப், இந்த படகை அவலம்பித்தும் அக்ஷமானாம். அவலம்பித்தும்ன்றது துமுனந்தம், அதாவது அவலம்பனம் பண்றதுன்னா ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கிறது. அவலம்பித்தம்னா அதை வந்து கை கொள்வதுன்னு சொல்லுவோம் தமிழில், அதை எடுத்துக்கிறதுக்கு அக்ஷமானாம், க்ஷமஹான கேப்பபிள், அக்ஷமஹான நாட் கேப்பபிள். அப்ப அக்ஷமானாம்னு சொல்லச்சே சஷ்டி பக்தி பகுவச்சனம், ஃபர் தோஸ் ஹூ ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் போர்டிங் ஆர் டேக்கிங் தி ஷிப்னு அர்த்தமா இருது. அவளுக்கு இதுல வந்து ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கணும் நம்ம, அதாவது பிறப்பால அவளுக்கு அருகதை இருக்கு ஆனா ஞானம் இல்ல, பிறப்பாலே அருகதை இல்ல, ரெண்டு பேரும் இதுல வந்துடுறா. அடுத்து பாரம்பரம் அல்லது பரம்பாரம் கந்தும் அனீஸ்வரானாம். பாரம்னா அக்கறை, பரம்ன்றது பியாண்ட் அர்த்தம், அதாவது கண்ணுக்கு எட்டாத மிக தொலைவில் உள்ள அக்கறை. பரம்பாரம் கந்தும், இந்த கந்தும்னா அடைவதற்கு அர்த்தம், கம்லு கச் கம்லு தாத்துக்கு அடைதல் அர்த்தம் உண்டு. அப்ப தும்னந்தம் அடைவதற்கு அர்த்தம், மேம்பட்ட அல்லது கண்ணுக்கு எட்டாத அந்த கரையை அடைவதற்கு அனீஸ்வரானாம். அனீஸ்வரானான்னு சொன்னா அந்த என்ன அர்த்தம்னா அவளுடைய தேகமானது அவ வசத்துல இல்ல, தே ஆர் நாட் தி ஈஸ்வரா அது ஷரீரா. ஏன்னா அஷ்டாக யோகம் பண்றது தேகமானது நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் பண்ண முடியும், நம்ம சொல்ற பேச்ச தேகமானது கேட்கணும். அப்ப அப்படி அவளை சக்தி இல்ல, பக்தி யோகத்தை மேற்கொள்றதுக்கு ஞானம் இருக்கு ஆனா சக்தி இல்ல. இப்படிப்பட்டவர்களுக்கு அனீஸ்வரானான்றது 6-3 ஷஷ்டி பகுவச்சனம். அதற்கும் மேல ஒரு கேஸ் இருக்கா, பீப்பிள் கிளாஸ் ஆஃப் பீப்பிள், பவவாரிதாசம் ஸ்வைரம் நிலங்கஹிஷதாம்னு போட்டுண்டார். பவவாரிதாசம், பவம்னா சம்சாரம், வாரின ஜலம், ராசிகின குவியல் அல்லது கடல், வாரிதாசம்னு சொன்னா சமுத்திரம், பவன சம்சாரம், ஆகும்போது சம்சார சாகரத்தை அர்த்தம் கொடுக்கறது. ஸ்வைரம், ஸ்வைரம்னா தன் இஷ்டப்படி இன்னைக்கு போகணும், இப்பவே போகணும் அல்லது இந்த தேக அவசரத்துல போகணும் அப்படின்னு ஒரு லிமிட்டட் டைமை பிரிஸ்கிரைப் பண்றவா. நிலங்கஹிஷதாம்னு சொன்னா லங்கையித்தும் இச்சதாம், கடப்பதற்கு ஆசையை உடையவர்கள், எப்படி தம் இஷ்டப்படி கடப்பதற்கு ஆசையை உடையவர்கள். ஏன்னா பக்தி யோகமானது பிராரத கர்மாவோட அவசானத்துல தான் கொண்டு போய் விட போறது, அது எப்ப நமக்கு தெரியவே தெரியாது, அந்த பிரித்த வினைத்திரல்ல எத்தனை ஜென்மாருக்கும் தெரியாது, அதனால இவாளுக்கும் அதுல போறதுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல. சோ இந்த மாதிரி இந்த மூன்று கிளாஸ் ஆஃப் பீப்புளும் பிரபத்திக்கு வரா. அப்ப எம்பெருமான் வந்து என்ன பண்றானா, அழகா அவனை சரணம் அடைஞ்சா போறோம், அவனே அந்த பிளேன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி, அந்த பிளேன்ல இருந்து யானைய உதாரணமா சொல்லுவா, அதுவே இறங்கினாதான் யானை மேல ஏற முடியும், அது குனிஞ்சாதான். அது மாதிரி பிளேன்ல இருந்து வரக்கூடிய ஃபுட் ஸ்டெப்ஸ் பாக்குறோம், அப்ப அந்த பிளேனை தான் நம்ம அடைய வேண்டியது, பிளேன் நம்ம அடைவிக்கிறது. அந்த மாதிரி என்ன பண்றதுன்னு கேட்டா, துவாம் கந்தும் துவமேவ, உன்னை அடைவதற்கு நீயே, உன்னை அடைவதற்கு நீயே, துவாம்னா உன்னை, கந்தும்னா திருப்பியும் அடைவதற்கு நீயே, துவாம் துவமேவ அபங்குரஹா சேதுஹு அசி. அபங்குரஹன்னு சொன்னா பங்குரன்னு சொன்னா பிரேக்கபிள் அர்த்தம், உடையக்கூடிய தன்மையை உடையது. அபங்குரஹன உடையாத வலிமையான நிரந்தரமான சேத்துகு அசி, சேத்துகு அசினா நீ இருக்கிற, சேத்துவாக நீ இருக்கிறான்னு தாத்பரியமா இருது. ஒரு அன்பத்தை பார்த்தோம்னா, வரத துவத் பக்தி போதம் அவலம்பிதும் அக்ஷமானாம், பவவாரிதாசம் ஸ்வைரம் நிலங்கயிஷதாம், பாரம்பரம் கந்தும் மனீஸ்வரானாம், துவம் துவாம் கந்தும் துவமேவ அபங்குரஹ சேதுரசி. இந்த இடத்துல அண்மையத்தை நம்ம பரம்பாரம் கந்தும் மனீஸ்வரான முதல்ல போட்டுண்டு, அப்புறம் பவவாரிராசம் ஸ்வைரம் நிலங்கஹிஷதாம்னு போட்டுக்கலாம். வரத வரதராஜனே, தொத் பக்தி போத்தம் அவலம்பித்தும் அக்ஷமானாம், உன்னை உன்னிடத்தில் பக்தியாகிய பக்தி யோகம் ஆகிற படகு கப்பல் அதை மேற்கொள்வதற்கு இயலாதவர்களுக்கும், பரம்பாரம் கந்தும் மனீஸ்வரானாம், மிகவும் தொலைவில் உள்ள அந்த கரையை அடைவதற்கு சக்தியற்றவர்கள், அதாவது தங்களுடைய தேகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளாதவர்களுக்கும், பவவாரி ராசம் ஸ்வைரம் லங்கஷிதாம், அல்லது குறிப்பிட்ட நேரத்தில் இஷ்டம் போல கடற்கும் நினைக்கிறார், அது முடியாது. கப்பல் போறப்ப தான் அவ போய் சேர முடியும். பக்தி யோகம் எப்ப கொண்டு போய் சேர்க்கணும்னா அந்த பிராரப்த கர்மாவுடைய முடிவில் தான். அப்படிப்பட்டவாளுக்கும் துவாம் உன்னை கந்தும் அடைவதற்கு துவமேவ சேத்துகசி, நீயே அணையாக இருக்கிறான்னு அழகா சாதிக்கிறார் இந்த 31வது பத்தியத்துல. இதுதான் அந்த பத்தியத்தினுடைய அன்பையும் மர்த்தமும் ஆகிறது.